அது தரும் சுகம் சுகம் எதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான் அதை கண்டேன் ஓரிடம் போனாள் அவள் போனாள் நான் பார்த்தேன் ஓரிடம் காதல் ஒரு கீதம் அதை கண்டேன் ஓரிடம் போனாள் அவள் போனாள் நான் பார்த்தேன் ஓரிடம் குடிக்கிறேன் அழைக்கிறேன் நினைத்ததை மறக்கிறேன் பாவை கொஞ்சுவாள் பள்ளி வர சொல்லி இந்த தோகை கெஞ்சுவாள் பாலில் பழம் போல இந்த பாவை கொஞ்சுவாள் பள்ளி வர சொல்லி இந்த தோகை கெஞ்சுவாள் மறந்ததாயங்கவாள் இதற்கு நான் இணங்கவா திராட்சை ரசம் ஊற்றி மனத்தீயை அணைக்கிறேன் செவ்வாயிரள் பெண்ணில் என மூழ்கி கழிக்கிறேன் நடந்ததால் மறக்கவே நடக்கும் நாள் திறக்கவே